மூன்று நிமிட தியானம். 12 மார்ச் 2026, வியாழன். தலைப்பு: தேவனால் கேட்கப்பட்ட முதல் கேள்வி. மனப்பாட வசனம்: பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்திலே உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தம் அவர்களுக்கு கேட்டது. அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்து கொண்டார்கள். ஆதியாகமம் 3:8. இன்றைய தியானம்: மனித குலத்திடம் தேவன் கேட்ட முதல் கேள்வி, அவர் ஏதோ ஒன்றை தொலைத்து விட்டதாலோ அல்லது வழி தெரியாமல் நின்றதாலோ கேட்கப்பட்டது அல்ல. மாறாக மனிதன் தொலைந்து போனதாலேயே அக்கேள்வி கேட்கப்பட்டது. ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய் என்பது இருளில் ஒளிந்து கொண்ட தன் பிள்ளையை தேடும் ஒரு தந்தையின் பாசத்தின் அழுகுரர். ஆதாம் தன் நிர்வாணத்தை அத்தி இலைகளுக்கும் மரங்களுக்கும் பின்னால் ஒளிந்து கொள்வதால் மறைக்க முயன்றான். அவன் சொன்ன பதில்கள் தெளிவான அறிக்கையாக இல்லாமல் ஒரு சிறுபிள்ளைத்தனமான சாக்குப்போக்காகவே இருந்தது. ஏதேன் தோட்டத்தின் அந்த நாள் முதல் மனிதன் பாவத்தினால் தன்னை சுற்றிலும் சுவர்களை எழுப்பி சர்வ வல்லவரிடமிருந்து மறைந்து வாழலாம் என்று நினைத்து கொண்டிருக்கிறான். ஆனால் தேவன் தம்முடைய அளவற்ற கிருபையினால் நமக்கு நாமே ஏற்படுத்திக் கொண்ட அந்த பாவத்தின் முற்றுகைக்குள் அப்படியே விட்டுவிடவில்லை. அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அனுப்பி பாவத்தின் அடிமைச் சுவர்களை தகர்த்து நமது வீணான மறைவிடங்களிலிருந்து நம்மை விடுவித்தார். இன்றோ இந்த கிருபையின் காலத்தில் ஒரு விசேஷமான மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது. ஏதேனில் தேவன் மனிதனை தேடினார், இன்று மனிதன் தேவனை தேடும்படி அழைக்கப்படுகிறான். பலர் தங்கள் சுய தடைகளுக்கு பின்னால் நின்று கொண்டு தேவன் எங்கே என்று கேட்கிறார்கள். உண்மை என்னவென்றால், அவர் தூரத்தில் இல்லை. உங்கள் நிழலைப் போலவே அவர் உங்களுக்கு மிக அருகில் இருக்கிறார். ஒருவன் தன் ஒழிந்து கொள்ளும் குணத்தை விட்டுவிட்டு உண்மையான மனந்திரும்புதலுடன் தேவனை தேடத் தொடங்கினால் இந்த தெய்வீக விடுதலை அவனுக்கு கிடைக்கும். பாவ மன்னிப்பின் மகத்துவத்தின் மூலம் அந்த தேடல் ஒரு மகிழ்ச்சியான தேவ ஐக்கியத்தில் மனிதன் தேவனோடு மீண்டும் இணைகிறதில் முடிவடைகிறது. இன்றைய மேற்கோள்: மனித இருதயத்தில் தேவனுடைய ஐக்கியத்திற்காக எழும் ஒரு பெருமூச்சு ஜபமாக மாற்றப்படும்போது அதுவே தேவனை கண்டடைய செய்கிறது. அறியப்படாதவர். பரிந்துரைக்கப்படும் புத்தகம்: தேவனை பின்தொடர்தல், AW Tozer. ஜபம்: பரலோக பிதாவே, நான் என் சுய பாவ இருளில் ஒளிந்து கொண்டிருந்த போதும் நீர் என்னை தேடுவதை நிறுத்தவில்லை என்பதற்காக உமக்கு நன்றி. வீணான பெருமைகளினாலும் சாக்குப்போக்குகளினாலும் உம்மை விட்டு விலகியிருந்த நேரங்களுக்காக என்னை மன்னியும். இன்று நான் என் மறைவிடங்களை விட்டு வெளியே வந்து முழு இருதயத்தோடு உம்முடைய சமூகத்தை தேடுகிறேன். இயேசு கிறிஸ்துவில் எனக்கு கிடைத்த விடுதலைக்காகவும் நான் உம்மை இப்போதே கண்டடைய கொடுத்த கிருபைக்காகவும் நன்றி. ஆமேன். உங்களுக்கு ஒரு வார்த்தை: உங்களை அதிகமாய் நேசிப்பவரிடமிருந்து ஓடுவதை நிறுத்துங்கள். உங்கள் ஆத்மா தங்குவதற்கு உங்கள் மறைவிடங்கள் மிக சிறியவை. அவருடைய மன்னிப்பின் திரளான ஒளியில் மகிழ வெளியே வாருங்கள். அவர் உங்களை தண்டிக்க அல்ல, உங்களை அன்புடன் வரவேற்கவே இருகரம் நீட்டி காத்துக் கொண்டிருக்கிறார். ஜபத்துடன் பாஸ்டர் மரியா ஜோசப். தொலைபேசி 9243183231.